இன்றைக்கு அடுத்த பாடல் 127வது பாடல். பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரவிட் துருதி காண்பராள் விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அன இராமனை பயந்தையர் கிடர் உன்றோ என்றாள். இராமனை பயந்தையர் கிடர் உண்டோ என்றாள். மந்தரை கையை தொட்டு எழுப்புகிறாள். எச்சரிக்கையோ எச்சரிக்கை செய்கிறாள். எழுப்பும் போதே எச்சரிக்கை செய்து அவளை பயமுறுத்தும் விதமாக எழுப்புகிறாள். கையை எழுந்து விடுகிறாள். எழுந்தவுடன் அவள் சொல்லுகிறாள். மந்திரையினுடைய வார்த்தை அவள் காதில் விழுகிறது. ஏதோ ஆபத்து வந்திருப்பதாக வந்து அந்த மந்திரை கூறுவது அவள் செவியில் புகுந்து நெஞ்சில் போய் தைக்கிறது. ஆபத்து ஆபத்து என்று தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பி சொல்லும் போது அவர்கள் பதற்றமாகி விடுவார்கள். ஆபத்தா? என்ன ஆபத்து? எங்கே? என்ன ஏது என்று அந்த ஆபத்தை குறித்து வினவத் தொடங்கி விடுவார்கள். ஒரு பயம் பதற்றம் அவர்களை வந்து தொற்றிக்கொள்ளும். இதுதான் பொதுவாக தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்பி ஆபத்து என்று சொல்லும் போது எல்லோரும் அடையக்கூடிய மாற்றம். ஆனால் கையேகி அப்படி பதற்றத்திற்கு உள்ளாகவில்லை. அச்சம் அவளை வந்து அணுகவில்லை. அவள் இயல்பு நிலை தவறாதவளாக இருக்கிறாள். மந்தரை ஆபத்து என்று சொன்னதை குறித்து அவள் அறியாமையில் சொல்லுகிறாள் போ, ஏதோ தவறுதலான புரிதலோடு அவள் சொல்லுகிறாள் போல் இருக்கிறது என்று அவளுக்குள் அவள் நினைத்து கொண்டு அந்த மந்தரைக்கு ஒரு பதில் கேள்வி கேட்கிறாள். அந்த கேள்வியிலேயே அவள் பதற்றமடையவில்லை, பயம் கொள்ளவில்லை என்பது தெரிந்துவிடுகிறது. கையை இயல்பு நிலை தவறாமல் இருந்தாள் என்பது அந்த கையை மந்தரையை திருப்பி கேட்கின்ற அந்த கேள்வியிலேயே நமக்கு புரிந்து விடுகிறது. அவள் மந்தரையை நோக்கி என்ன கேட்கிறாள் என்றால், நல்ல புத்திரர்களை பெற்றவர்களுக்கு எப்போதும் துயரம் வந்து சேர்வதில்லை. அவர்கள் எல்லாவிதமான துன்பங்களையும் விட்டு நன்னிலையை அடைவார்கள். இது உலகத்து இயல்பு. அவர்களை வந்து எந்த கவலைகளும் அணுகுவதில்லை. அப்படி இருக்கும்போது ராமன் எனக்கு மகனாக பிறந்திருக்கிறான். ராமனை பெற்றவள் நான். உலகத்தில் சாதாரணமான உத்தம புத்திரர்களை பிறந்த ஒரு தாய் எந்தவிதமான கவலையும் அற்றவளாக இருப்பாள் என்பது ஒரு பொது விதியானால், மிக சிறந்த புருஷோத்தமனாகிய உன்னதமான மகனை பெற்ற ராமனை ராமன் என்னும் அந்த மகனை பெற்ற எனக்கு எப்படி இடர் உண்டாகும்? நல்ல மகனை பெற்ற யாருக்குமே இந்த உலகத்தில் துன்பம் வராது என்னும் போது, நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவனாக இருக்கக்கூடிய மகோன்னதம் பொருந்திய ஒரு மைந்தனை பெற்ற எனக்கு எப்படி இடர் வந்து சேரும் என்ற பதில் வினா தொடுக்கிறாள் கைகை. இந்த பதில் வினாவிலேயே கைகையினுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவள் ராமனை எத்தகையவளாக மதித்திருந்தாள்? ராமன் மீது அவள் வைத்திருந்த அன்பு எத்தகையது என்பது புரிந்துவிடுகிறது. ஆபத்து ஆபத்து என்று வந்து மந்தரை எச்சரிக்கிறாள். அந்த வேளையில் கூட இப்படி ஆபத்து என்று சொல்லக்கூடிய அந்த வேளையில் உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறதோ அது இயல்பாக வெளிப்படும். மனிதர்கள் மிக இக்கட்டான சூழல் என்று ஒரு சூழலுக்குள் போகும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய இயல்பான பண்பு வெளிப்பட்டுவிடும். மற்ற நேரங்களில் அவர்கள் போலியாக பேசலாம், முகத்திரை அணிந்து கொண்டு தங்களை வேறு ஒருவராக வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஆபத்து சூழ்கின்ற வேளையில் இக்கட்டான நிலைமைகளில் அவர்கள் மனத்திற்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் இயல்பாக வெளிப்படும். அந்த நேரத்தில் அவர்களால் போலியாக பாவனை செய்ய முடியாது. இங்கு மந்தரை ஆபத்து ஆபத்து என்று வந்து சொல்லும் போது இயல்பாக கைகேயி தன் மனத்திற்குள் என்ன உணர்வு இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துகிறார். ராமன் எனக்கு மகனாக இருக்கிறான், எனக்கு என்ன துன்பம் வந்துவிடப் போகிறது என்று கேட்கிறார். இதிலிருந்தே அவள் ராமன் மீது தன் மாற்றாளின் மகனாகிய ராமன் மீது எத்தகைய பாசம் பூண்டிருந்தாள், தன் சொந்த மகனாகவே அவள் ராமனை பாவித்திருந்தாள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதுதான் அவள் இந்த பாடலில் சொல்லக்கூடிய பதில். ராமன் எனக்கு மகனாக பிறந்திருக்கிறான், எனக்கு என்ன தீங்கு வந்துவிட முடியும்? உலகத்தில் நற்புத்திரர்களை பெற்ற எல்லோருமே துன்பங்களிலிருந்து விடுபட்டு நன்னிலை அடைவார்கள், துன்பமற்ற அமைதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்று இருப்பது ஒரு பொது தன்மையாக இருக்கும்போது அந்த உத்தம புத்திரர்களெல்லாம் உத்தமனாக இருக்கக்கூடிய ராமனை மகனாக பெற்ற எனக்கு ஏதாவது தீங்கு வருமா என்ன என்று கேட்கிறார். இந்த பாடலில் பராவரும் உராவரும் விராவரும் என்று மூன்று சொற்றொடர்கள் வரிசையாக மூன்று அடிகளிலும் எதுகையாக வந்திருக்கிறது. அந்த மூன்றையும் நாம் முதலில் இந்த பாடலை புரிந்து கொள்வதற்கு முன்பு பிரித்து வைத்துக் கொள்வது நல்லது. பராவரும் என்பதை பராவு அரும் என்று பிரிக்க வேண்டும், உராவரும் என்பதை உராவு அரும் என்று பிரிக்க வேண்டும், விராவரும் என்பதை விராவு அரும் என்று பிரிக்க வேண்டும். பராவு அரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவு அரும் துயரை விட்டு உறுதி காண்பராள். பராவு அரும் புதல்வர், புதல்வர் என்பதற்கு அடையாக அந்த பராவு அரும் என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பராவு அரும் புதல்வர், அரும் புதல்வர்கள், அருமையான பிள்ளைகள், அருமையான பிள்ளைகளை பயக்க பெற்றெடுக்க, பயத்தல் என்றால் பெற்றெடுத்தல், நன்மை பயக்கிறது என்றெல்லாம் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது நன்மை பயக்கும், அந்த செயல் அவனுக்கு நன்மை பயக்கும், நன்மையை தரும், நன்மையை உண்டாக்கும். அந்த பயத்தல் என்ற சொல் உண்டாக்குதல் தருதல் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை. புதல்வர்களை பயந்தான் என்று சொல்லும்போது புதல்வர்களை பெற்றெடுத்தான் என்ற பொருளில் வரும். அந்த இடத்தில் கைகேயி பரதனை பயந்தாள் என்றால் பரதனை பெற்றெடுத்தாள். அந்த பயத்தல் என்ற சொல் இங்கு பயக்க என்று எச்சமாக வந்திருக்கிறது. பயப்படுதல் என்பது பயந்தாள் என்று வரும். அவள் அச்சப்பட்டாள் என்று சொல்லும் போது அவள் பயந்தாள் என்று சொல்வோம். அதற்கான அடி வேறு, அடிச்சொல் வேறு, பெற்றெடுத்தாள் என்பதற்கான அடிச்சொல் வேறு. ரெண்டும் வேறு வேறு வார்த்தைகள், ஒரே வேரில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, ரெண்டும் வெவ்வேறு வார்த்தைகள். அதை இரண்டையும் சேர்த்து ஒரே சொல் என்று மயங்கி விடக்கூடாது. பயந்தாள் என்றால் அச்சப்பட்டாள் என்று பொருள் தந்தால் அதற்கான வேறு சொல் வேறு, அதற்கான அடிச்சொல் வேறு. பயந்தாள் என்பது பெற்றெடுத்தாள் என்ற பொருள் தந்தால் அதற்கான அந்த சொல்லில் இருக்கக்கூடிய வேறு வேறு. இதை நாம் பிரித்து பார்த்து கொள்வது நல்லது. இங்கு புதல்வர்களை பயக்க என்றால் புதல்வர்களை பெற்றெடுக்க, அரும் புதல்வர்களை பெற்றெடுக்க, அரிய புதல்வர்களை, நல்ல குணமுடைய பெறுவதற்கு அரிய சற்புத்திரர்களை பெற்றெடுக்க யாவரும் துயரவிட்டு உறுதி காண்பர்கள், உறுதி காண்பராள். தங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் விட்டு உறுதியான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள், அடைவார்கள். அந்த காண்பரால் என்பதில் ஆள் அசைச்சொல், அதை நாம் தள்ளிவிடலாம், அதற்கு பொருள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது இசையை நிறைப்பதற்காக வந்த அசைச்சொல். உறுதி காண்டல் என்றால் நல்ல ஒரு நிலையை அடைதல், எல்லா துன்பங்களையும் விட்டு உறுதியான ஒரு வாழ்க்கையை, எந்த விதமான சிக்கல்களும் இல்லாத ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள். நல்ல புதல்வர்களை பெற்றால் அப்படியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வரும். துன்பமற்ற சுக வாழ்வு அந்த ஈன்றவர்களுக்கு வரும். இது பொதுவான ஒரு செய்தி. இதை முதல் இரண்டு அடிகளில் கைகேயி சொல்கிறார். இதில் இருக்கக்கூடியது புதல்வர்கள், அரும் புதல்வர்களை பயக்க யாவரும் துயரை விட்டு உறுதி காண்பராள். இதுவே கருத்தை சொல்லிவிடுகிறது. அந்த அரும் புதல்வர்களுக்கு ஒரு அடை முன்பு கொடுக்கிறார் கம்பர். பராவு அரும் புதல்வர். பராவுதல் என்றால் போற்றுதல் என்று அர்த்தம். பராவு அரும் புதல்வர்கள் என்றால் மற்றவர்களால் மற்றவர்கள் போற்றுகின்ற அரும் புதல்வர்கள். அப்படியானால் மிகச்சிறந்த புதல்வர்கள் அவர்கள் என்பது பொருளாகிவிடுகிறது. மற்றவர்கள் போற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு தூரம் சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பராவு அரும் புதல்வர். பராவுதல் என்றால் போற்றுதல். இங்கு மற்றவர்கள் போற்றுகின்ற அரும் புதல்வர்கள் என்ற பொருளில் அந்த சொற்றொடர் அமைகிறது. பரவுதல் என்பதுதான் பராவுதல் என்று வருகிறது. பரவுதல் என்ற வார்த்தை போற்றுதல் என்ற பொருளில் இலக்கியங்களில் பயின்று வரும். இப்போது பரவுதல் என்ற வார்த்தையை நாம் பெரும்பாலும் ஒரு விஷயம் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று சேர்ந்தது என்பதை சொல்வதற்கு பரவுதல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அந்த செய்தி தமிழகம் எங்கும் பரவியது, தண்ணீர் தரைப்பரப்பு முழுவதும் பரவியது என்றெல்லாம் சொல்லுகிறோம். அது வெவ்வேறு இடங்களுக்கு ஒன்று போவதை பரவுதல் என்ற சொல்லை பயன்படுத்தி நாம் சொல்லுகிறோம். அதே சொல்லுக்கு போற்றுதல் என்ற ஒரு பொருள் உண்டு. இது இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வரக்கூடிய வார்த்தை. போற்றுதல் என்ற பொருளில் பரவுதல் என்ற சொல் பயின்று வரும். பாரதி கூட இந்த பரவுதல் என்ற வார்த்தையை போற்றுதல் என்ற பொருளில் பயன்படுத்தி இருக்கிறார். வேதமுனி போன்றோர் விருத்தராம் எந்த இரு பாதமலர் கண்டு பரவப் பெறுவேனோ, எந்த இரு பாதமலர் கண்டு பரவப் பெறுவேனோ, என் தந்தையினுடைய இரண்டு திருவடி மலர்களைக் கண்டு நான் போற்றுவேனோ என்று லாலா லஜபதி ராய் சொல்லுவது போல ஒரு பாடலில் பாரதி பாடியிருப்பார். அங்கு பரவப் பெறுவேனோ என்று வரக்கூடிய வாசகம் போற்றக்கூடிய அந்த நிலை எனக்கு உண்டாகுமோ என்ற பொருளில் வந்திருக்கிறது. அங்கு பரவுதல் என்ற சொல் போற்றுதல் என்ற பொருளில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பாரதியினுடைய பாடல்களில் கூட இந்த சொல் போற்றுதல் என்ற பொருளில் வந்திருப்பதை நாம் காண்கிறோம். இலக்கியங்களில் பல இடங்களில் சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் இருந்து இந்த பரவுதல் என்பது போற்றுதல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. இங்கும் அந்த பொருளில் தான் வருகிறது. பரவுதல் பரவு என்பது பராவு என்று வருகிறது. பரவுதல் என்றால் போற்றுதல், அதில் அந்த தல் என்ற விகுதி கெட்டு பரவு என்று வரும். அதை முதல்நிலை தொழில் பெயர் என்று சொல்வார்கள். பரவு என்பது பராவு என்று வந்திருக்கிறது. பராவு என்றாலே பராவுதல் என்றுதான் அர்த்தம், போற்றுதல். இங்கு அது தொழில் பெயராக கூட வரவில்லை, அப்படி எடுத்தால் பொருள் வராது. அது பராவு, அது வினைத்தொகையாக வருகிறது. பராவு புதல்வர், மற்றவர்கள் பராவுகின்ற புதல்வர், அது ஒரு வினைத்தொகை சொற்றொடராக வருகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தொழில் பெயராக வரவில்லை. பராவு புதல்வர், மற்றவர்கள் அதாவது ஊர் மக்கள் உலக மக்கள் பராவுகின்ற புதல்வர், அது காலங்கறந்த வினையச்சமாக வருகிறது, வினைத்தொகையாக வருகிறது. பராவு புதல்வர், மற்றவர்கள் போற்றக்கூடிய புதல்வர்களை பெற்றெடுக்க அதாவது பெற அப்படி ஈன்றெடுக்க, அப்படி ஈன்றெடுத்ததனால் யாவரும் எல்லோரும் அப்படி ஈன்றெடுத்த எல்லோரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பராள், தங்களுக்கு வரக்கூடிய துயரையெல்லாம் விட்டு அவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள், ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்று அடுத்த அடியில் கையகி சொல்கிறாள். அதில் அந்த துயர் என்பதற்கு உறாவரும் உறாவு அரும் துயர், உறாவு அரும் என்ற ஒரு அடை கொடுக்கிறார் கம்பர். உறாவுதல் என்றால் நீக்குதல், உறாவு அரும் துயர் என்றால் நீக்குவதற்கு அரிய துயர் என்று பொருள். நீக்குவதற்கரிய துன்பம் இருந்தாலும் கூட பெற்றோர்களின் அந்த நீக்குவதற்கரிய அந்த துன்பத்தை பிள்ளைகள் வந்து நீக்கிவிடுவார்கள். பிள்ளைகளினுடைய தலையாய கடமை தங்கள் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை தீர்ப்பதாக இருப்பதனால் அவர்கள் நல்ல புத்திரர்களாக இருந்தால் நிச்சயம் பெற்றோர்களுக்கு எத்தகைய துயரம் இருந்தாலும் அதை நீக்கிவிடுவார்கள். எனவே அவர்கள் அந்த ஈன்றோர் எத்தகைய துயராக இருந்தாலும் அதில் இருந்து நீங்கி நல்ல ஒரு நிலையை அடைவார்கள், உறுதியான ஒரு நிலையை அடைவார்கள், நன்மையை காண்பார்கள், அவர்கள் உறுதி காண்பர். இது உலகத்தின் பொதுவான இயல்பு. அப்படி இருக்க புவிக்கெல்லாம் வேதமே அன ராமனை பயந்த எருக்கு இடர் உண்டோ, புவிக்கெல்லாம் வேதமே என, இந்த பூமிக்கெல்லாம் வேதம் போன்றவனான மிகச்சிறந்த உத்தமோத்தமனாகிய ராமனை பெற்றெடுத்த எனக்கு பயந்த என்பது பெற்றெடுத்த, அந்த அங்கு பயக்க என்பது வினையச்சம், பயக்க அந்த பய என்ற அடிச்சொல்லில் இருந்துதான் பயக்க வருகிறது, அது அங்கு வினையச்சமாக இருக்கிறது முதல் அடியில். இங்கு பயந்த என்பது பெயரச்சமாக வருகிறது. இரண்டும் ஒரே அடியில் இருந்து வந்தவை தான். அது வினையச்ச வடிவம், அதனுடைய வினையச்ச வடிவம் பயக்க, அது அது அது காரணப் பொருட்டாக வருகிறது. பயந்ததனால் உறுதி காண்பர், அது ஒரு வினையச்ச வடிவம். இங்கு பயந்த என்பது பெயரச்ச வடிவம். பயந்த பெற்றெடுத்த எற்கு எனக்கு, எனக்கு என்பது எற்கு என்று இலக்கியங்களில் பயின்று வரும். நாம் எண் என்பதோடு கு என்ற நான்காம் வேற்றுமை சேரும்போது அந்த இடையில் உள்ள அந்த ரன்னகரம் ரகர ஒற்றாக மாறிவிடுகிறது, எற்கு என்று மாறிவிடுகிறது. நாம் இப்போது அவ்வாறு சொல்லுவதில்லை, எனக்கு என்று தான் சொல்வோம். கூடுதலாக அதில் இடையில் சாரியை சேர்த்து எனக்கு என்று சொல்லுகிறோம். இலக்கியங்களில் அது சாரியை வராமல் எற்கு என்று வரும், அவ்வாறு வந்திருக்கிறது. எற்கு என்றால் எனக்கு என்று தான் பொருள். பயந்த எற்கு பெற்றெடுத்த எனக்கு இடர் உண்டோ? இந்த பூமிக்கெல்லாம் வேதம் போன்று இருக்கக்கூடிய மகானுபாவனாகிய ராமனை பெற்றெடுத்த எனக்கு எந்த விதமான இடரும் வராது என்று மந்தரைக்கு பதில் சொல்கிறாள் கைகேயி. ஆபத்து ஆபத்து என்று சொன்னாயே அடி, நீ அறியாமல் சொல்லுகிறாய், எனக்கு எப்படி ஆபத்து வரும்? ராமன் எனக்கு மகனாக இருக்கும்போது எனக்கு ஆபத்து வந்து விடுமா என்ன? வருவதற்கு வாய்ப்பு உண்டா என்ன? வரவே வராது. உலகத்தில் நல் சற்புத்திரர்களை பெற்றவர்கள் எல்லோரும் சங்கடங்களை எல்லாம் விட்டு சந்தோஷ நிலையை அடைகிறார்கள். எந்த துன்பமும் இல்லாத சுக வாழ்வை அவர்கள் பெறுகிறார்கள். இது உலகத்தின் பொது இயல்பு. அப்படி இருக்கும்போது ராமனையே நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு எப்படி துன்பம் உண்டாகும்? துன்பம் உண்டாக வழியே இல்லை என்று கைகேயி சொல்கிறார். இதில் அந்த புவி என்பதற்கு அடையாக விராவரும் என்ற சொற்றொடர் வருகிறது. விராவு அரும் புவி என்று நாம் பிரித்து அதை பார்க்க வேண்டும். அரும் புவி, அரிய பூமி. விராவு அரும் புவி. விராவுதல் என்றால் கலந்திருத்தல், சேர்ந்திருத்தல். பல்வேறு உயிர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரிய பூமி என்று பொருள். விரவுதல் என்றால் விரவுதல், சேர்ந்திருத்தல் என்று பொருள் வரும். அது தண்ணீரோடு வெந்நீரை விரவுதல் என்று சொல்லுவார்கள் கிராமங்களில். விரவுதல் என்றால் கலத்தல், சேர்த்தல், எல்லாம் விரவி கிடக்கின்றன என்றெல்லாம் பேசுவார்கள் மக்கள். எல்லா சமூகத்தவர்களும் சென்னையில் விரவி வாழ்கிறார்கள். எல்லா பாஷை பேசக்கூடியவர்களும் சென்னையில் விரவி வாழ்கிறார்கள் என்று சொல்லும்போது அங்கு விரவுதல் என்பது கலந்து இருத்தல், சேர்ந்திருத்தல் என்ற பொருளில் வருகிறது. அதே போல அரும்புவி என்பதற்கு அந்த விராவு என்பது அடையாக வரும்போது எல்லா வகையான உயிரினங்களும் விரவி இருக்கக்கூடிய அரிய பூமி என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது பஞ்சபூதங்களால் இந்த பூமி விரவி இருக்கிறது. பஞ்சபூதங்களின் சேர்க்கை தானே உலகம். எனவே பஞ்சபூதங்கள் கலந்திருக்கக்கூடிய அரிய பூமி என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அது எது விரவுதல் என்பது பொருத்தமானது, எதை வேண்டுமென்றாலும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். விரவுதல், இந்த உலகத்தில் பல விஷயங்கள் விரவி கிடக்கின்றன. எத்தனையோ உயிரினங்கள் விரவி கிடக்கின்றன. பஞ்சபூதம் விரவி இருக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் விரவி இருப்பது தான் இந்த பூமி. எதை வேண்டுமென்றாலும் அந்த விரவுதல் என்பதற்கு பொருத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது விரவு அரும் புவி. அந்த விரவு எது விரவி இருக்கிறது என்பதை கம்பர் சொல்லவில்லை. அது நாம் தான் யூகித்து அதில் பொருத்தமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். விராவு அரும் புவி, பல்வேறு உயிர்களும் விரவி இருக்கின்ற அரிய பூமிக்கெல்லாம் வேதமே அன்ன, அன்ன என்பது அன என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. அன்ன என்பது உவம உருபு. நிலா அன்ன முகம் என்று சொல்லலாம். அந்த அன்ன என்பது போல என்ற பொருளில் வரும். இங்கு அந்த அன்ன என்ற சொல் இடை குறைந்து அன என்று நிற்கிறது. வேதமே அன, வேதமே அன்ன, வேதமே போன்ற. இராமனை பயந்த இருக்கு, ராமனை ஈன்ற எனக்கு இடர் உண்டோ? துன்பம் ஏதாவது உண்டாகுமா என்ன என்று கேட்கிறார். அந்த ஓகாரம் எதிர்மறை வினா, உண்டாகாது என்ற பதில் அந்த வினாவுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது. இவ்வாறாக கையேயி மந்தரைக்கு மறுமொழி சொல்கிறாள். இதிலிருந்தே கையேயினுடைய அந்த உத்தம குணத்தை மாற்றாள் கோசலையின் மைந்தனாகிய ராமனை தன் மகனாகவே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய அந்த பண்பு நலத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறாக பதில் சொல்லுகிறாள் கைகை. இதுதான் இந்த பாடலின் பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதுல எல்லாத்துலயும் அரும் சொன்னீங்க இல்லையா, அது எல்லாத்துலயும் ஒரே பொருள்ல தான் வருது இல்லையா? அரும்ன்றது அரிதான அல்லது ஆமாம், அதே தான், சிறப்பான. அரிதான சிறப்பான அந்த மாதிரியான பொருள் தான் இருக்கு. உரா என்றால் என்ன விளக்கம் குறிக்கிறீர்கள் இல்லையா? உரா உராவல் என்றால் நீக்குதல் என்று அர்த்தம். உராவு அரும், நீக்குதல் அரிய, நீக்குவதற்கு அரிய, நீக்குவதற்கரிய துயரை விட்டு உறுதி காண்பர். ஐயா, ஒரு வெறும் ஏதோ உரா அப்படின்னா ஒரு பளிச்சு வெண்மையா சில பாம்போட பல்லு வந்து கூர்மையா இருக்கிறதுக்கு உரா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது அது அது வேற அரா உரா. அரா அரா அரா பாம்புக்கு அரா என்ற ஒரு பெயர் உண்டு. அது அரா, இங்கு உராவு வரவில்லை, உராவு என்று வந்திருக்கிறது. உராவல், உராவல் என்றால் நீக்குதல் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை அந்த அந்த பொருளில் வந்திருக்கு. அதில் காண்பரால் காண்பரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? காணுதல் என்ற வார்த்தை அடைவார்கள் பெறுவார்கள் என்ற பொருளில் இங்கு வருகிறது. அது இடத்திற்கு ஏற்ப பொருள் தரும். காணுதல் என்றால் நாம் இடத்திற்கு ஏற்ப பொருள் கொள்ளலாம். காணுதல் என்றால் பொதுவாக பார்த்தல் என்ற பொருள், அந்த சொற்பொருள் பார்த்தல் என்ற பொருள் தான் காணுதல். காண்பர் என்றால் உறுதியை பார்ப்பார்கள், பார்ப்பது இங்கு பார்ப்பார்கள் என்பது பெறுவார்கள் என்ற பொருளை தருகிறது. உறுதியை பெறுவார்கள், அந்த உறுதியான வாழ்க்கையை, ஸ்திரமான நல்ல ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள். உறுதி என்பதற்கு நன்மை என்ற ஒரு பொருள் உண்டு. நன்மை, நன்மையை பெறுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆ சொல்லுங்க. காண்பர் ஆள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது காண்பர் உறுதி காண்பர் காண்பர் அவ்வளவுதான். அந்த அங்க ஆள் என்பது அசைச்சொல், அசைச்சொல். அது ஆள் என்பது அசையாக வரும் என்று நாம் பல இடத்தில் பார்த்தோம் அல்லவா. அதற்கு தனி பொருள் கிடையாது. ஐயா. அதே போல விராவுதல் நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, அது இப்ப கூட வந்து வெந்நீர் விழாவிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆமா, மறுவி அது விழா. அது அவர்கள் விழாவுதல், அது விராவைத்தான், விராவுதல் என்பதைத்தான் அவ்வாறு சொல்கிறார்களோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. விராவுதல், கலத்தல், வெந்நீரை கலத்தல், தண்ணீரோடு வெந்நீரை கலக்கிறார்கள். அதை விராவுதல் என்று சொல்வதும் பொருத்தமானதுதான். ஆனால் அவர்கள் விழாவுதல் என்று சொல்லுகிறார்கள். விழாவுதலும் ஒரு விதத்தில் அர்த்தம் தரக்கூடியதுதான். விழாவுதல், விராவுதல் என்பதைத்தான் விழாவுதல் என்று மாற்றி சொல்கிறார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படியாகத்தான் இருக்கும். அல்லது விழாவுதல், விழாவுதலுக்கு விழாவுதல் என்று தனியாக பொருள். விழாவுதல், விழாவுதல் என்ற தனி சொல்லும் இருக்கு. அது இலக்கியங்களில் அதிகமாக பயின்று வராத ஒரு வார்த்தை. ஆனால் நடைமுறையில் விழாவுதல் என்று சொல்கிறோம். வெந்நீரை விழாவுதல், அது வேறு வார்த்தை. அது அதுக்கும் பொருள் இருக்கிறது. அதுவும் களத்தல் என்ற பொருளில் தான் வருகிறது. இந்த விழாவுதல் என்ற பொருளில் தான் வருகிறது. ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஆனால் அப்படி ஒரு தனி சொல் இருக்கிறது. விழாவுதான் விழாவு என்று வந்தது என்று நாம் எடுக்க வேண்டியதில்லை. விழாவுதல் என்று தனிச்சொல்லே அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி ஐயா, சிறப்பு. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆ, அடுத்த பாடல் போலாமா? இதுல ஒரு அணி இருக்கிறது, வேற்று பொருள் வைப்பணி. அதாவது ஒரு சிறப்பு பொருளை வலியுறுத்துவதற்கு பொதுவான ஒரு பொருளை சம்பந்தப்படுத்தி சொல்லுவது, இதுதான் வேற்று பொருள் வைப்பணி. நாம் ஏற்கனவே இதே கம்பராமாயணத்தில் படித்த பாடல்களில் ஒன்றில் அந்த அணி இடம்பெற்றிருப்பதை பார்த்தோம். அந்த தசரதனுடைய பரிவாரங்கள் எல்லாம் மிதிலை நோக்கி போய்கொண்டிருந்த போது அந்த தேர் சக்கரத்தில் இருந்த தங்கம் கரும்பாறைகளில் உரசி உரசி கரும்பாறை எல்லாம் பொன்னிறமாக மாறிவிட்டன என்று ஒரு வர்ணனை செய்திருப்பார் கம்பர். அந்த இடத்தில் ஒரு வேற்று பொருள் அணி பயின்று வந்திருக்கும், கம்பர் பயன்படுத்தியிருப்பார் அந்த இடத்தில் வேற்று பொருள் அணியை. அப்படி கரும்பாறை எல்லாம் பொன்னிறமாக மாறியது. அது எப்படிப்பட்டது என்றால், மேலோரை சேர்ந்த சாமானியர்களும் மேன்மை குணம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். இது உலகத்து இயல்பு. அதை போல தங்க சக்கரங்கள், பொன்மயமான அந்த சக்கரங்கள் உருண்டு வந்தபோது அது உராய்ந்து உராய்ந்து கரும்பாறைகள் எல்லாம் பொன்மயமாக மாறிவிட்டன என்று கம்பர் அந்த பாடலில் சொன்னதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அங்கு அவர் சொன்னது கரும்பாறை பொன்மயமாக மாறிவிட்டது. அவர் சொல்ல வந்த செய்தி அதுதான், கரும்பாறை பொன்மயமாக மாறிவிட்டது. அதற்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து வந்து சம்பந்தப்படுத்துகிறார். பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால், சாதாரணமானவர்கள் மேலோரை சேரும் போது அந்த சாதாரணமானவர்களுக்கும் மேலோரின் அந்த தன்மை வந்துவிடும். இது பொதுவான ஒரு இயல்புதான், உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியதுதான். அந்த பொதுவான அந்த கருத்தை எடுத்து தான் வர்ணிக்க வேண்டிய அந்த சிறப்பான பகுதியோடு பொருத்தி காட்டினார் அங்கு. அதுவும் வேற்றுப்பொருள் வைப்பணி தான். அதே போல் இங்கும் வேற்றுப்பொருள் வைப்பணி வந்திருக்கிறது. கைகேயி சிறப்பான ஒரு கருத்தை சொல்லுகிறாள். தனக்கு ராமன் மகனாக பிறந்திருக்கிறான், ராமன் உன்னை புத்திரனாக பெற்ற எனக்கு துன்பம் வராது என்று சொல்கிறாள். அதற்கு பொதுவான ஒரு கருத்தை சம்பந்தப்படுத்துகிறார். உலகத்தவர்கள் எல்லாம் சற்புத்திரர்களை பெற்றவர்களாக இருந்தால் அப்படி பெற்றவர்கள் யாருமே துன்பத்தை அடைவதில்லை. இது நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு உண்மை என்று அந்த பொது உண்மையை சொல்லிவிட்டு, ராமன் தன் மகனாக இருப்பதனால் தனக்கு துன்பம் வராது என்று தான் சொல்லக்கூடிய கருத்தை அடுத்து சொல்கிறார். ஆக இதுவும் வேற்றுப்பொருள் வைப்பணி தான். இந்த வேற்றுப்பொருள் வைப்பணியை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு திரை இசை பாடலை கூட சொல்லலாம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. அதில் அந்த பாடலில் கதாநாயகன் தனக்கு வந்த கடும் துயரை ஆற்றிக் கொள்வதற்கு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லுகிறார். போனால் போகட்டும் போடா, மிக நெருங்கிய உறவை பறிகொடுத்த அவன் தனக்குத்தானே ஆறுதல் வழங்குகிறார். போனால் போகட்டும், விட்டுவிடு, அந்த கவலை வேண்டாம் என்று முதல் அடியில் சொல்லுகிறார். அது தனக்கு சொல்லக்கூடிய ஆறுதல். அதற்கு அடுத்த அடியில் உலகத்தின் பொதுத்தன்மையை ஒன்றை கொண்டு வந்து இந்த முதல் அடியோடு இணைத்து பேசுகிறான் அந்த நாயகன். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? இந்த பூமியில் யாருமே நிலையாக வாழ்ந்ததில்லை. எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று போகத்தான் வேண்டும். வந்தவர்கள் எல்லாம் சென்று ஆகத்தான் வேண்டும். இது மாறாத நியதி. எனவே அந்த நியதி மாறாததாக இருக்கும்போது, உலகத்தில் யாரும் நிலையாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்று இருக்கும்போது, என் உறவு ஒன்று போனதற்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? போனால் போகட்டும் என்று சொல்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதில் முதல் அடி அந்த சிறப்பு பொருள் அவனுக்கான, அவன் சொல்லக்கூடிய அவனுக்கான ஆறுதலாக இருக்கிறது. இரண்டாவது அடி உலகத்தின் பொதுத்தன்மையை கூறுவதாக இருக்கிறது. ஆக முதல் அடிக்கு அந்த இரண்டாவது அடி சம்பந்தப்பட்டு, அந்த முதல் அடியை, முதல் அடியில் அவன் சொல்லக்கூடிய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக அந்த பாடல் அமைந்திருப்பதனால் அந்த பாட்டையும் நாம் வேற்றுப்பொருள் வைப்பணி அமைந்த ஒரு பாடல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வேற்றுப்பொருள் வைப்பணியினுடைய அமைப்பு. இந்த கம்பராமாயண பாடலில் வேற்றுப்பொருள் வைப்பணி அமைந்திருக்கிறது. சரி ஐயா, அடுத்த பாடல் ஆமாம், அடுத்த பாடல். இப்படியாக கையேகி சொல்ல, மந்தரை மறுபடியும் பேசத் தொடங்குகிறார். கோசலைக்கு வாழ்வு வந்துவிட்டது, உனக்கு தாழ்வு வரப்போகிறது என்று அடுத்து பேசுகிறார். அவள் அடுத்தடுத்து பல தர்க்கபூர்வமான வாதங்களை வைக்கிறாள். இந்த பகுதி மந்தரை சொல்லக்கூடிய தர்க்கபூர்வமான வாதங்கள் அடங்கிய பகுதி. இதை வரிசையாக நாம் படித்தால், கம்பராமாயணம் மூல கம்பராமாயணத்தை எடுத்து நீங்கள் வரிசையாக அந்த பாடல்களை வாசித்து பார்த்தீர்களே என்றால், மந்தரையினுடைய அந்த தர்க்கபூர்வமான வாதங்களை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த தொகுப்பு நூலில் ஒன்றிரண்டு பாடல்களை மட்டுமே எடுத்து கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அவள் சொன்னக்கூடியது என்ன, சொன்னது என்ன என்பதை நாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து கொண்டு போவது தான் நல்லது. இப்படி கையேகி சொன்ன பிறகு மந்தரை என்ன சொல்கிறாள் என்றால், கோசலைக்கு வாழ்வு வந்துவிட்டது, உனக்கு தாழ்வு வரப்போகிறது என்று அடுத்து சொல்கிறது. மந்தரை வாதத்தை வைக்கிறாள். கையினுடைய மனத்தை மாற்றுவதற்கு அவள் முயல்கிறாள். உன் மாற்றாளாகிய கோசலை நல்ல நிலை பெறப்போகிறாள், நீயோ இழிநிலை அடையப் போகிறாய் என்று சொல்லுவதன் மூலம் அந்த கைகைக்குள் பொறாமை தீயை பற்ற வைக்கலாம் என்று அவள் முயன்று அவ்வாறு சொல்கிறாள். அவ்வாறு மந்தரை சொன்னவுடன் கையை என்ன சொல்கிறாள் என்றால், கோசலைக்கு வாழ்வு வரப்போகிறதா, இனிமேலா அவளுக்கு வாழ்வு வர வேண்டும், அவள் ஏற்கனவே நல்ல நிலையில் தானே இருக்கிறாள், அவளுக்கு நாயகனோ சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, பல்வேறு தேசங்களையும் ஒரு குடை கீழ் ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தியை தன்னுடைய கணவனாக அவள் பெற்றிருக்கிறாள். அது மாத்திரமல்ல, பரதனைய அவள் புத்திரனாக பெற்றிருக்கிறாள். இங்கு கவனிக்க வேண்டும், ராமனை புத்திரனாக பெற்றிருக்கிறாள் என்று கையை சொல்லவில்லை. கோசலை பரதனை புத்திரனாக பெற்றிருக்கிறாள். மன்னாதி மன்னனாகிய தசரதனை கணவனாகவும், சிறந்த நற்குணம் வாய்ந்த பரதனை மகனாகவும் பெற்ற கோசலைக்கு இனிமேல் அதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை வந்துவிடப் போகிறது? அதைவிட சிறந்த உன்னதத்தை அவள் எப்படி அடைந்து விட முடியும்? அவள் ஏற்கனவே உச்சபட்சமான ஒரு நன்னிலையை அடைந்திருக்கிறாள், அதற்கு மேலே அவளுக்கு என்ன கிடைக்கும்? நீ என்ன சொல்கிறாய் என்று கையேகி மந்தரையை நோக்கி வினவுகிறாள். உடனே மந்தரை சொல்லுகிறாள், ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள். இதுதான் நான் அவளுக்கு கோசலைக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவளுடைய சொந்த புத்திரன் நாளை முடிச்சுவிடப் போகிறான், அதுதான் கோசலைக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்வு என்று மந்தரை அதை விரித்து சொல்கிறாள். கோசலைக்கு வந்த வாழ்வு என்ன என்பதை எடுத்து உரைக்கிறாள். இந்த செய்தியை கேட்டதுதான் தாமதம். மிக்க மகிழ்ச்சி நிலைக்கு உள்ளாகி விடுகிறாள் கையை. ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று மந்திரை சொன்னவுடன் மந்திரை அதை ஒரு குற்றமாக கையையே அதை கேட்டு வருந்த வேண்டும் என்பதற்காக, கையேகி அதை கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறாள். ஆனால் கையேகியோ அதிர்ச்சி அடையவில்லை, அதை குறித்து விசனம் கொள்ளவில்லை, மாறாக மகிழ்ச்சியின் உச்சநிலைக்கு போகிறாள். அப்படி மகிழ்ச்சியின் உச்சநிலைக்கு போய் தன் கழுத்தில் இருந்த ஒரு விலை உயர்ந்த முத்து மாலையை எடுத்து மந்திரைக்கு பரிசாக கொடுக்கிறாள். நல்ல செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பரிசை உடனடியாக அந்த கணமே அள்ளி கொடுப்பது அரசர்களுடைய இயல்பு, அரச குடும்பத்தவர்களுடைய இயல்பு. அந்த இயல்பின் அடிப்படையில் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்ற அந்த நற்செய்தியை கொண்டு வந்து சேர்த்த மந்தரைக்கு உடனடியாக அந்த கணத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு முத்தாரத்தை எடுத்து பரிசாக கொடுக்கிறாள் கைகை. மந்தரைக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படி சொல்லி கைகையை துன்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம், கைகையை பொறாமை வயப்பட்டவளாக மாற்றி விடலாம் என்ற நோக்கத்துடன் மந்தரை பேசுகிறாள். ஆனால் அதற்கு மாறாக கையினுடைய மனநிலை இருக்கிறது. மிக்க மன மகிழ்ச்சியோடு ஒரு ஆபரணத்தை எடுத்து அவள் பரிசளிக்க மந்தரை கடும் கோபத்துக்குள்ளாகி விடுகிறாள். அந்த அவள் கொடுத்த அந்த ஆபரணத்தை எடுத்து வீசி விடுகிறாள் மந்தரை. அவள் அவ்வளவு கோபத்தோடும் வீசினாள் என்பதை குறிப்பதற்கு அவள் வீசிய வேகத்தில் அது தரையில் விழுந்து அந்த விழுந்த இடத்தில் பள்ளம் உண்டாகிவிட்டது என்று கம்பர் சொல்கிறார். அவ்வளவு வேகமாக வீசினாள், அவ்வளவு ஆத்திரம் அவளுக்கு இருந்தது என்பதை கம்பர் அங்கு குறித்து காட்டுகிறார். அவ்வாறு சந்தோஷ செய்தி சொன்னவளுக்கு கையை பரிசளிக்க அவளோ மிக ஆத்திரத்தோடு அந்த ஆபரணத்தை எடுத்து வீச இவ்வாறாக ஒரு நாடகம் அங்கே நடக்கிறது. அவ்வாறு வீசிவிட்டு மேற்கொண்டு பேசுகிறாள் மந்தரை. அடி பைத்தியக்காரியாக பைத்தியக்காரியே, நீ விவரம் தெரியாதவளாக இருக்கிறாயே, உனக்கு மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது என்று நான் எச்சரிக்கை வந்திருக்கிறேன், நீயோ அதை உணர்ந்து கொள்ளாமல் எனக்கு பரிசளிக்கிறாயே. இந்த செய்தியை கேட்டு உன் உள்ளம் கொதிக்க வேண்டாமா? நீ மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி துடிக்க வேண்டாமா? அவ்வாறு செய்யாமல் சந்தோஷப்படுகிறாயே, இது உனக்கு அறிவு இல்லை என்பதை அல்லவா காட்டுகிறது? நீ அறியாமையில் இருக்கிறாய். ராமன் நாளைக்கு முடிசூடிய பிறகு அவன் தன் மனைவியாகிய சீதையுடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான். உன் மகன் பரதனுடைய நிலைமையை பற்றி யோசித்துப்பார். ராமன் சிங்காசனத்திற்கு உன் மகன் பரதன் அவனுக்கு கீழே கட்டுப்பட்டு அமர்ந்திருக்க வேண்டும். அது மாத்திரமா? கோசலை அவள் அதிகாரம் மிக்கவளாக மாறிவிடுவாள். உன் மாற்றாளாகிய உன் சக்கலத்தியாகிய அவள் இந்த அரண்மனையை ஆளுகை செய்கிறவளாக மாறிவிடுவாள் என்றெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே பேசிக்கொண்டு வருகிறாள். அப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய பாடல்களில் ஒன்றுதான் இந்த 128வது பாடல். அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேர் அரசியான நீ கரை செயற்க அருந்துயர் கடலில் வீழ்கின்றாய் உரை செய்ய கேட்கிலை உணர்ந்தியோ என்றாள். நீ சாமானியமான ஒரு பெண் அல்ல, சாதாரண குடும்பத்திலிருந்து இந்த அரண்மனைக்கு நீ வரவில்லை, வாழ்க்கைப்பட்டு வரவில்லை. தசரதனுக்கு நீ வாழ்க்கைப்பட்டு இருக்கிறாய் என்றால் நீயே பிறப்பிலேயே நீ பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவள்தான். அரசர் இல் பிறந்து அரசருடைய ஒரு அரசர்களுடைய வீட்டில் பிறந்து கேகய நாட்டரசனுடைய அந்த அரண்மனையில் பிறந்து அரசர் இல் பிறந்து அரசர்களுடைய வீட்டில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசர்களுடைய வீட்டிலேயே வளர்ந்து அரசரில் புகுந்து அரசர்களுடைய அரண்மனையிலேயே மணப்பெண்ணாக வந்து புகுந்து பேரரசியான நீ, அங்கு ஒரு பேரரசி என்ற நிலைக்கு உள்ளான நீ கரை செயற்கு அருந்துயர் கடலில் வீழ்கின்றாய். கரையிடுவதற்கு முடியாத பெரும் துயரக்கடலில், கடப்பதற்கு அரிய பெரும் துயரக்கடலில் விழப்போகின்றாய். எதிர்காலத்தில் நடக்க இருப்பதனை நிகழ்காலத்தில் சொல்லுகிறாள் மந்தரை. அது நிச்சயம் நடக்கப் போகிறது என்பதற்காக வீழ்கின்றாய் என்று நிகழ்கால வினையில் அதை குறிக்கிறாள் மந்திரை. வீழ்வாய் என்று சொல்ல வேண்டும் நியாயப்படி. ஏனென்றால் இனிமேல் தான் பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது, இனிமேல் தான் ராமன் அதிகாரம் மிக்கவனாக ஆகப் போகிறான், இனிமேல் தான் கோசலை மகாராணியாக அரசனுக்கு அன்னையாக இருப்பவள் மகாராணி தானே, கோசலையினுடைய அந்த நிலை உயரப்போகிறது, இனிமேல்தான் நீ துன்பத்திற்குள் உள்ளாக போகிறாய் என்று எதிர்காலத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் நிகழ்காலத்தில் அதை மந்தரை இங்கு சொல்லுகிறாள். வீழ்கின்றாய், வீழ்வாய் என்று சொல்வதற்கு பதிலாக வீழ்கின்றாய் என்று நிகழ்காலத்திலேயே அதை உரைக்கிறாள். அதற்கு காரணம் அது கண்டிப்பாக நடக்கப் போகிறது. ஒன்று உறுதியாக நடக்கும் என்றால் எதிர்காலத்தில் சொல்வதை நடப்பு காலத்தில் சுட்டி காட்டலாம். இது இலக்கணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இதை கால வழு அமைதி என்று சொல்லுவார்கள். அந்த கால வழு அமைதி அதன் அடிப்படையில் கடலில் வீழ்கின்றாய் என்று நிகழ்காலத்தில் மந்தரை சுட்டுகின்றார். கரை செயற்கு அருந்துயர் கடலில், கரை செய்வதற்கு அரிய துயரக்கடலில் நீ விழப்போகின்றாய், விழுந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எச்சரிக்கிறாள். அதை நிகழ்காலத்தில் சொல்லி எச்சரிக்கின்றாள். உரை செய்ய கேட்கில்லை, நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேன் என்கிறாய். உரை செய்ய கேட்கில்லை, கேட்காமல் இருக்கிறாய். கேட்கிலை என்பது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. கேட்கிலை, கேட்காமல் இருக்கிறாய். உணர்ந்தியோ என்றாள், உணர்வாயா? நான் சொல்லக்கூடிய உண்மையை, நான் எடுத்துரைக்கின்ற நியாயத்தை நீ உணர்வாயா? உரை செய்ய கேட்கிலை, உணர்ந்தியோ என்றாள். அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேர் அரசியான நீ கரை செயற் கருந்துயர் கடலில் வீழ்கின்றாய் உரை செய்ய கேட்கிலை, உணர்ந்தியோ என்றாள். இந்த பாடலில் கையினுடைய நிலை இது நாள் வரைக்கும் மிக உச்ச நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பேரரசியான நீ, இங்கு நீ ஒரு பேரரசியாக இருக்கிறாய். கையை தசரதனுடைய அந்த மூன்று பட்ட மகிஷிகளில் கைகேயிக்கு தனித்துவமான இடம் அது நாள் வரைக்கும் இருந்தது. மற்ற இருவரை விட கைகேயி தனக்கான அதிகாரம் கொஞ்சம் அதிகம் பெற்றவளாக இருந்தாள். அதற்கு காரணம், ஒரு பெரும் போர்க்களத்தில் தசரதனுக்கு உதவியாக கைகேயி சென்றார். கைகேயிக்கு தேரோட்டும் கலை நன்றாக தெரியும். தசரதனுக்கு தேரோட்டியாக இருந்து அந்த போரில் தசரதன் வெற்றி பெறுவதற்கு கைகேயி தான் பிரதான காரணமாக இருந்தாள். அந்த அடிப்படையில் கைகேயிக்கு அந்த அரண்மனையில் தனித்துவமான ஒரு இடம் இருந்தது. அவள் மற்ற இரண்டு அரசிகளை விடவும் அதிகாரம் மிக்கவளாக இருந்தாள். அதைத்தான் குறித்து காட்டுகிறாள் மந்தரை. பேரரசியான நீ, அரசர் இல் புகுந்து பேரரசியான நீ, அரசருடைய ஒரு அரண்மனைக்கு வாழ்க்கைப்பட்டு வந்து பேரரசி என்ற நிலையில் இருக்கக்கூடிய நீ இனிமேல் துன்பத்தில் விழப்போகின்றாய். ஏனென்றால் இனிமேல் உன்னுடைய இடத்தை அந்த கோசலை பிடித்து விடுவாள். ராமன் முடிசூட்டி விட்டான் என்றால் ராமன் தான் மன்னவன். அந்த மன்னவனுக்கு மாதாவாக இருப்பவள் கோசலை. எனவே அவள்தான் ராஜமாதா என்று போற்றப்படுவாள். அதிகாரம் அவள் கைக்கு மாறி போய்விடும். உன்னுடைய அதிகாரம் படிப்படியாக இல்லாமல் போய்விடும். நீ கோசலைக்கு உட்பட்டவளாக, அவள் ஏவியதை செய்யக்கூடியவளாக மாற வேண்டியது இருக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்வாயா என்று எடுத்துரைக்கிறாள் மந்தரை. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேர் அரசி யான நீ, கரைசெயர் கருந்துயர் கடலில் வீழ்கின்றாய், உரை செய்ய கேட்கிலை உணர்தியோ என்றாள். நான் உரை செய்கின்றேன், இவற்றையெல்லாம் எடுத்துரைக்கின்றேன், ஆனால் நீ கேட்க மாட்டேன் என்கிறாய். உணர்தியோ, கொஞ்சமாவது உணர்ந்து பார்க்க மாட்டாயா என்று கைகேயியை நோக்கி மந்தரை கூறுகிறாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, கரை செயற்க அரும் அப்படின்னு மூன்றாவது வரியில இருக்குல்ல ஐயா, அது அது அந்த கரை செயற்கு என்பது கடல் என்பதோடு போய் சேரும். கரை செயற்கு அரிய துயர்கடல், கடல் பொங்கி எழுந்து வந்து விட்டது என்றால் அதற்கு யாரும் அணை கட்ட கரை ஒரு கரை எழுப்பி அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. நதியில் அதிகமாக வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விடாமல் இருப்பதற்காக பெரும் கரை எழுப்புவார்கள், மண்ணால் எழுப்புவார்கள், கற்களை கொண்டு வந்து அந்த கரைகளில் போடுவார்கள். இதை நாம் பார்க்கிறோம். இப்போது கூட அது நடக்கக்கூடியதுதான். மாணிக்க வாசகருடைய வரலாற்றில் வைகை ஆற்றில் வெள்ளம் வந்தது, வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது, அதனால் அந்த வெள்ளம் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக எல்லோரும் வீட்டுக்கு வீடு சென்று மண் சுமந்து சென்று அந்த கரையை ஏற்படுத்தி அதை அடைத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது கரை செய்தல் என்றால் அந்த நதியினுடைய கரையை மேலும் வலுப்படுத்துதல், மேலும் உயர்த்துதல், அந்த வெள்ளம் நீர் ஊருக்குள் புகுந்து விடாமல் கரை செய்தல் என்றால் அந்த கரையை உயர்த்துதல் என்று அர்த்தம். ஏற்கனவே கரை இருக்கும், நதிக்கு கரை இருக்கும், அது அதிகமாக வெள்ளம் வரும்போது அந்த கரை உடைந்து விடலாம். உடைந்த கரையை அடைப்பது ஒன்று, ஏற்கனவே இருக்கும் கரையை உயர்த்துவது ஒன்று, இதுதான் கரை செய்தல். அந்த வெள்ளம் கட்டுப்பாட்டை மீறி வராமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய வேலைதான் கரை செய்தல். அது நதிக்கு செய்யலாம், ஆறு ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு செய்யலாம், அது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் கடல் பொங்கி வந்தால் என்ன செய்ய முடியும்? ஆழி பேரலை பொங்கி வந்ததல்லவா, அப்போது என்ன செய்ய முடிந்தது? ஒன்றும் செய்ய முடியாது. அது கடலுக்கு கரை செய்ய முடியுமா என்ன? ஆற்றுக்கு கரையிடலாம், கடலுக்கு கடல் பொங்கி வந்தது என்றால் கடல் கரை செய்ய முடியுமா என்ன? அது போன்ற பெரும் துயரமாகிய ஒரு கடல் வருகிறது, பொங்கி வரப்போகிறது, அதை கரையிடவே முடியாது, கரையிட்டு அதை தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு கடலுக்குள் நீ மூழ்கப் போகின்றாய், அதை பற்றி நான் உனக்கு எச்சரிக்கிறேன், அதை பற்றி நான் உனக்கு உரை செய்கின்றேன், அதை நீ கேட்க மாட்டேன் என்கிறாய். கரை செய்வதற்கு அறிய பெரிய துயர் கடல் பொங்கி வரப்போகிறது, அதை பற்றி நான் உனக்கு உரை செய்கிறேன், நீ கேட்க மாட்டேன் என்கிறாய், இதை உணர மாட்டாயா என்று சொல்கிறார். இதுதான் அதற்கான பொருள். கரை செய்தல் என்பது கரை அதை தடுத்து நிறுத்துவதற்காக கரையிடுவதை குறிக்கிறது. சரி ஐயா, நன்றி. வேற ஏதும் சந்தேகம் இல்லைனா இன்னொரு பாடல் பார்க்கலாமா ஐயா? ஆ, பார்த்தேன். இவ்வாறு மந்தரை சொல்லுகிறாள். இது மாத்திரமல்ல, மேலும் அவள் பல்வேறு தர்க்கபூர்வமான வாதங்களை முன்வைக்கிறாள். பரதன் எவ்வளவு சிறந்த குணங்களும் திறமையும் மிக்கவன், அவன் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். அவன் ஆட்சி பீடத்தில் அமராமல் இருப்பானேயானால் அவனுடைய அந்த திறமையெல்லாம் வீணாக போய்விடும். அவன் அதற்கு பதிலாக துறவு மேற்கொண்டு விடலாம். வெறுமனே அரண்மனையில் ராமனுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரனாக இருப்பதை விட அவன் துறந்து விட்டு கானகம் போய்விடலாம், அல்லது அவன் உயிரையே விட்டுவிடலாம். அவன் பிறந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. ராமன் முடிசூட்டி விட்டான் என்றால் பரதன் பிறந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. அவன் மரணத்தையே தழுவி கொண்டாலும் கொள்ளலாம். அப்படி செய்வதுதான் நல்லது. அவன் ஏன் வெறுமனே உடல் வாழ்வதற்காக இந்த அரண்மனையில் ராமனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும்? ஒன்று, தவம் மேற்கொண்டு அவன் காட்டுக்கு போய்விடலாம், இல்லை என்றால் செத்து போய்விடலாம். அவன் ஏன் வாழ வேண்டும்? அவ்வளவு சிறந்த குணநலன்களும் திறன்களும் உடைய அந்த பரதனுக்கு கிடைக்க தகுதியான இந்த அரச வாழ்வு ராமனுக்கு போகிறது. இதை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? எனக்கு பல உண்மைகள் எல்லாம் இப்போதுதான் தெரிகிறது. பரதனை ஏன் பாட்டன் வீட்டுக்கு தசரதன் அனுப்பி வைத்தான் என்பதெல்லாம் தெரிகிறது. ரகசியமாக ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும், பரதன் இருந்தால் அதற்கு இடையூறு வரும் என்றெல்லாம் கருதித்தான் பரதனை பாட்டன் வீட்டுக்கு தசரதன் அனுப்பி வைத்து விட்டு இந்த ஏற்பாட்டை மிக அவசர அவசரமாக செய்கிறான் போல் இருக்கிறது. இந்த ரகசியம்லாம் எனக்கு இப்போதுதான் விளங்குகிறது என்றெல்லாம் பலவாறு பேசுகிறாள் மந்தரை. அவள் அவ்வாறு பேசியதை கேட்டு மிக கோபம் கொள்கிறாள் கைகேயி. நீ மிகவும் மூடத்தனமாக பேசுகிறாய், உன் நாக்கை நான் அறுத்திருக்க வேண்டும். நீ இவ்வாறு பேசுவதற்கு, ராமனையும் பரதனையும் வேறுபடுத்தி இவ்வாறு பேசுவதற்கு, பரதன்தான் பட்டம் கட்ட வேண்டும் என்று முறையற்ற ஒன்றை நீ சொல்லுவதற்கு உன் நாக்கை நான் அறுத்திருக்க வேண்டும், அது அந்த குற்றத்திற்கு தண்டனையாக. ஆனால் நீ இது நாள் வரைக்கும் எனக்கு வேண்டப்பட்டவளாக இருந்ததனால் அது செய்யாமல் விடுத்தேன் என்றெல்லாம் மிக கடுமையாக கடிந்து பேசுகிறாள் கைகேயி. மந்திரை மீது மிக கோபம் கொள்கிறாள். அப்படி அவள் கோபம் கொண்டு பேசக்கூடிய வாசகங்கள் அடங்கிய பாடல்களில் ஒன்றுதான் இந்த 129வது பாடல். எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை நீ, தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து உள்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய், மதியிலா மனத்தோய் அறிவு கெட்டவளே. அதுதான் அந்த சொற்றொடர் புலப்படுத்துகிற பொருள். மதியிலா மனத்தோய், அறிவில்லாத சிந்தை உடையவளே, மதியிலா மனத்தோய் எனக்கு நல்லையும் அல்லை நீ, எனக்கு நல்லவளும் அல்ல நீ. அந்த அல்லை என்பது முன்னிலையில் சொல்லக்கூடியது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த காலத்திற்கு ஏற்ப அதை நாம் இந்த காலத்தில் எவ்வாறு சொல்கிறோம் என்றால், எனக்கு அல்லவள் நல்லவள் அல்ல அல்ல நீ என்று நாம் சொல்வோம். எனக்கு நல்லவள் அல்ல அல்ல என்று நாம் இப்போது சொல்லுகிறோம். அவ்வாறு சொல்வதுதான் பொதுமையாக ஆகிவிட்டது. ஆனால் அந்த காலத்து நடை எனக்கு நல்லை எதிரில் முன்னிலையில் அவள் இருப்பதனால் நல்லவள் என்று கூட சொல்லாமல் நல்லை என்று சொல்லுகிறாள். எனக்கு நல்லை அல்லை. அடுத்து அல்ல என்று அந்த கால முறை அல்ல, அல்லை என்றுதான் சொல்லுவார்கள் முன்னிலையில் இருப்பவர்களை பற்றி சொல்லும் போது. எனக்கு நல்லை அல்லை, எனக்கு நல்லவள் அல்ல நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை நீ. என் மகனுக்கு பரதனுக்கு நல்லவள் அல்ல அல்ல, என் மகன் பரதனுக்கும் நீ நல்லவள் அல்ல. தருமமே நோக்கி அரச தர்மத்தின்படி ஆராய்ந்து பார்த்தால் அதன்படி நாம் இந்த விஷயத்தை நோக்குவோமே ஆனால், உனக்கு நல்லையும் அல்லை, உனக்கும் நீ நல்லவள் அல்ல. ஏனென்றால் நீ தர்மத்திற்கு விரோதமான ஒரு விஷயத்தை பேசுகிறாய், அறத்திற்கு மாறான ஒன்றை எடுத்துரைக்கிறாய். எனவே அவ்வாறு சொல்லி நீ பாவத்தை ஈட்டிக் கொள்கிறாய் என்பதனால் உனக்கு நல்லவளும் நீ அல்லாதவளாக ஆகிவிட்டாய். உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை. நீ இவ்வாறு பேசக்கூடியவளும் அல்ல. இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லவளாக நீ இருந்திருக்கிறாய், எனக்கு வேண்டப்பட்டவளாக ஆலோசனைகள்லாம் சொல்லி வந்திருக்கிறாய். ஆனால் இப்போது முற்றிலும் மாறான, மோசமான, ஆபத்தான, பாவகரமான ஒரு ஆலோசனை நீ இப்போது வந்து சொல்கிறாய். இவ்வாறு நீ சொல்கிறாய் என்றால் இது நீயாக சொல்லவில்லை, ஊழ்வினை உன்னை தூண்ட போய்தான் நீ இதை சொல்லுகிறாய். இது ஊழ்வினையின் தூண்டுதல், விதி உன்னை உந்துகிறது. அந்த விதியின் உந்துதலால் தான் நீ இப்படி ஒரு வேண்டத்தகாத விஷயத்தை குறித்து விஸ்தாரமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை. அந்த விதி வந்து உன்னை தூண்டியதனால் உன் மனத்துக்கு நல்லன என்று பட்டதை நீ சொல்லினாய், மனக்கு நல்லனை சொல்லினை. மனக்கு மனத்துக்கு என்று வர வேண்டியது மனக்கு என்று வந்திருக்கிறது. அதில் அத்து என்ற அந்த சாரியை மறைந்து வந்திருக்கிறது. மனத்துக்கு என்று வர வேண்டும், அதுதான் முறை. அது பாட்டின் ஓசையை கருதி மனக்கு என்று வந்திருக்கிறது. இடையில் வரக்கூடிய அத்து அற்று போய்விட்டது. அத்து அற்றுப்போய் மனத்துக்கு என்பது மனக்கு என்று வந்திருக்கிறது. இப்படி சில இடங்களில் வரும். இது புலவர்கள் இவ்வாறு அந்த அத்து சாரியை எடுத்துவிட்டு பயன்படுத்துவார்கள். இப்போது அத்து சாரியை இந்த மகர ஒற்றில் முடியக்கூடிய வார்த்தைகளில் பெரும்பாலும் அத்து சாரியை வரும். மரம் என்பது மகர ஒற்றில் முடியக்கூடிய ஒரு வார்த்தை. மரத்தின் மீது ஒரு கிளி இருக்கிறது என்று நாம் பேசுவோம். அங்கு அந்த மரம் என்பதோடு அத்து சேர்த்து மரத்தில் கிளி இருக்கிறது, குளத்தில் நீர் நிறைந்திருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறோம். மரம், குளம் என்பவையெல்லாம் மகர ஒற்றில் முடியக்கூடிய வார்த்தைகள். அவற்றை நாம் வாக்கியங்களில் பயன்படுத்தும் போது நம்மை அறியாமலேயே அத்து என்ற சாரியை இயல்பாக சேர்த்து பயன்படுத்துகிறோம். இலக்கணம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் எல்லாம் இலக்கண ரீதியாகத்தான் அந்த அத்து சாரியையே இணைத்து பேசுகிறார்கள். குளத்தில் தாமரை பூத்தது என்றுதான் சொல்வார்களே தவிர குளமில் தாமரை பூத்தது என்று பேச மாட்டார்கள். குளமில், குளமில் அந்த இல் என்ற வார்த்தை அந்த குளம் என்ற சொல்லோடு சேரும் போது அத்து சாரியே இயல்பாக வந்து விடுகிறது. குளத்தில் என்று இயல்பாகவே சேர்த்துதான் பேசுகிறோம். தமிழினுடைய மரபு கொஞ்சமே கொஞ்சமும் தெரியாதவர்கள்தான் குளமில் தண்ணீர் வந்து விட்டது, குளமில் தாமரை பூத்து விட்டது என்று சொல்லலாம். அவ்வாறு பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவ்வாறு இப்போது சிலர் சொல்லுகிறார்கள். இப்போது சிலர் பேசக்கூடியதை கேட்டால் அவர்களெல்லாம் பேசுகிறார்கள். சமீபத்தில் கூட அத்தெருவில் இரண்டு பேர்கள் பேசி கொண்டு போனார்கள். சேலம்ல எங்க மாமா இருக்கிறார் என்று ஒருவர் சொல்லி கொண்டு போனார். சேலம்ல என்று சொன்னார், சேலத்தில் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் சேலம்ல என்று சொன்னார், சேலம்ல இருக்கார், சேலத்துல இருக்கார் என்று சொன்னது சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அவர் அங்க அத்து சாரியை விட்டு விட்டு சொல்லுகிறார். அவர் யார் சொன்னவர் யார் என்று கேட்டால் அவருக்கு அந்த தமிழ் மரபுக்கு புதியவர், அவர் தமிழ் தெரியாதவர், அதனால் அவர் அவ்வாறு பேசுகிறார். ஆனால் தமிழில் அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த மரபில் பயின்று வந்தவர்கள், அதற்கு பரிச்சயமானவர்கள் இயல்பாகவே அத்து சாரியை சேர்த்து தான் சொல்லுவார்கள். அத்து சாரியை இயல்பாக வந்துவிடும். இங்கு பணத்துக்கு என்று வர வேண்டியது அத்து சாரிய அற்று மணக்கு என்று வருகிறது. இது புலவர்கள் அவ்வாறு அத்து சாரியை விட்டு வாக்கியத்தை அமைக்கலாம். புலவர்களுக்கு உரிய உரிமம் இது. வள்ளுவர் இரண்டு மூன்று குறள்களில் இவ்வாறு அத்து சாரியை விட்டுவிட்டு பேசுகிறார். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறியும், நிலக்கு பொறை என்கிறார். நிலக்கு பொறை, நிலத்துக்கு பொறை என்று சொல்ல வந்தவர் நிலக்கு பொறை என்று சொல்கிறார். அதுபோல நலக்குரியார் என்று இன்னொரு குறளில் சொல்லுகிறார். நலத்துக்குரியார் என்று சொல்லுவதை நலக்குரியார் என்று சொல்கிறார். நிலத்துக்கு என்பதை நிலக்கு என்று வள்ளுவர் பயன்படுத்துவது போல, நலத்துக்கு என்பதை நலக்கு என்று வள்ளுவர் பயன்படுத்துவது போல, இங்கு மனத்துக்கு என்பதை மணக்கு என்று கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார். அத்து சாரியை விட்டுவிட்டு வார்த்தையை பிரயோகிக்கிறார். மனத்துக்கு நல்லன சொல்லினை, உன் மனத்துக்கு நல்லன என்று பட்டவற்றை நீ சொல்லியிருக்கிறாய். அதுவும் விதி தூண்டியதனால் உன் மனதுக்கு நல்லது என்று பட்டதை நீ சொல்லியிருக்கிறாய். மதியிலா மனத்தோய், நீ அதை அறிவால் ஆராய்ந்து பார்த்து சொல்லவில்லை, மதியற்றவளாக பேசிவிட்டாய். மதியில்லாத மனத்தை உடையவளே, இவ்வாறு நீ சொல்லியிருக்கிறாய். உன் பேச்சை வைத்து பார்க்கும்போது நீ எனக்கு நன்மை தரக்கூடியவளாகவும் இல்லை, என் மகனுக்கு நல்லவளாகவும் இல்லை, உனக்கே நீ நல்லவளாக இல்லை. விதி தூண்டியதனால் ஏதோ உன் மனதுக்கு பட்டதை சொல்லிவிட்டாய் என்று கைகேயி பேசுகிறாள். மந்தரையை கண்டித்து பேசுகிறாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இல்லையா? ஆ சரி. இது ஒரு எளிமையான பாடல் தான் எல்லாமே. ஆமாம் அந்த மணக்குங்கிறது மட்டும் கொஞ்சம் கடினமான வார்த்தையாக தெரியும், அதுவும் எளிய வார்த்தை தான். அந்த அத்துசாரியை அற்று வந்ததனால் அது கடினமாக தோன்றுகிறது, மற்றபடி அது ஒரு எளிய பாடல் தான். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை நீனு சொல்றார் இல்லையா, அது தனக்குன்றது அந்த அது எதிரை பரதனையே குறிக்குது, பரதனையே குறிக்குது. அது அந்த தான் தன தன் என்பதெல்லாம் பிரதி பெயர் சொற்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும், அதையே குறிக்கும். எனக்கு என்று சொல்வதையே என்றனக்கு என்று கூட சொல்வோம் அல்லவா, எந்தனக்கு, உனக்கு, உன்றனக்கு என்றெல்லாம் சொல்வோம். அந்த தன் என்பதை சேர்த்து சொல்வோம். அந்த தன் என்பது அதற்கு முன்பு யாரை சொன்னோமோ அதையே தான் குறிக்கும், அதனுடைய பிரதியாக வரும். அதே போல பரதன் தனக்கு என்றால் பரதனுக்கு என்று தான் அர்த்தம். அந்த தன் என்பது கூடுதலாக சேர்கிறது, அவ்வளவுதான். தெரியும். இதில் அந்த அத்துச்சாரியை பற்றி சொல்லும்போது இன்னொன்று ஞாபகத்துக்கு வருகிறது. வாழ்க வளமுடன் என்று ஒரு சொற்றொடர், மிக பிரபலமான ஒரு சொற்றொடர். அது ஒரு ஆன்மீக அமைப்பை சார்ந்தவர்கள் தங்களுக்குள் ஒருவர் ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது உடனடியாக இந்த வாசகத்தை சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள். அது மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். அதில் ஒரு சிக்கல் என்னவென்றால், வாழ்க வளமுடன் என்று சொல்வது தவறு, வாழ்க வளத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சிலர் தமிழ் அபிமானிகள் சிலர் கருத்து தெரிவித்தார்கள். அது ஒரு பிரச்சனையாக உருவானது. வாழ்க வளத்துடன், எப்படி மரத்தில் பறவை இருக்கிறது, குளத்தில் நீர் நிறைகிறது என்ற இடத்தில் எல்லாம் நாம் அத்துசாரியை சேர்த்து சொல்கிறோமோ, அதை போல வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், இந்த மாதிரி நலம் வளம் என்ற சொற்களுக்கு பின்னாலும் அத்துசாரியை இணைந்து வர வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் வளமுடன் என்று சொல்வது தவறு என்ற ஒரு சர்ச்சை வந்தது. அப்போது அந்த ஆன்மீக அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது எங்கள் குருநாதரே சொன்னது, அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், எனவே அது அது அதை அதில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் குற்றம் கண்டுபிடித்த தமிழ் அபிமானிகள் என்ன சொன்னார்கள் என்றால், கண்டிப்பாக அதில் அத்து வரத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை இலக்கண ரீதியாக அந்த குரு மீது அபிமானம் உடையவர்கள் தரப்பிலும் இல்லாமல், அத்து வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் என்று விடாப்பிடியாக கூறுபவர்களுடைய தரப்பிலும் இல்லாமல், உள்ளது உள்ளபடியே இலக்கண ரீதியாக உள்ளுக்குள் போய் ஆய்ந்து பார்க்கும் போது, சில இடங்களில் அத்துசாரியை இல்லாமலும் தொல்காப்பியர் காலத்தில் இருந்தே இந்த சொற்கள் எல்லாம் வருகின்றன. நலமொடு, நலத்தொடு என்றும் சொல்லலாம், நலமொடு என்றும் சொல்லலாம், அத்துசாரியை இல்லாமலும் சொல்லலாம், வளமொடு வாழ்ந்தான் என்றும் சொல்லலாம், வளத்துடன் வாழ்ந்தான் என்றும் சொல்லலாம். இது தொல்காப்பிய காலகட்டத்தில் இருந்தே, தொல்காப்பிய சூத்திரத்திலேயே சில இடங்களில் அத்துசாரியை இல்லாமல் எல்லாம் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பயன்படுத்தியும் சொல்லலாம், பயன்படுத்தாமலும் சொல்லலாம் என்று சொல்வதை உறழ்ந்து வரும் என்று சொல்வார்கள். உறழ்ந்து வரும் என்றால் அப்படியும் வரும், இப்படியும் வரும், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இதுதான் உறழ்ந்து வரும் என்பது. அப்படித்தான் இந்த வளமுடன் என்பது, அதை வளத்துடன் என்றும் சொல்லலாம், வளமுடன் என்றும் சொல்லலாம். வளமுடன் என்று சொல்வதும் தவறல்ல, வளத்துடன் என்று சொல்வது மிகச்சரி, ஆனால் வளமுடன் என்றும் சொல்லலாம், தவறல்ல. அது உறழ்ந்து வரக்கூடியது, அப்படியும் வரக்கூடியது, இப்படியும் வரக்கூடியது. எனவே வாழ்க வளமுடன் என்று சொல்லுவது ஒரு சரியான சொற்றொடர் தான். அது அத்துசாரியை இட்டுதான் சொல்ல வேண்டும், வாழ்க வளத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வளமுடன் என்று சொல்வது கூட பொருத்தமானதுதான், ஏற்றுக்கொள்ள தகுந்ததுதான் என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். தேர்ந்த இலக்கண புலவர்கள் வளமுடன் என்பதையும் அங்கீகரிக்கிறார்கள். வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்வது சரியானதுதான் என்று அங்கீகரிக்கிறார்கள். எனவே அந்த வாழ்க வளமுடன் என்ற அந்த சொற்றொடர் தவறானது என்று தீர்மானிக்க வேண்டிய தேவையில்லை. அதுவும் சரியான ஒரு சொற்றொடர். சில நேரங்களில் அத்துசாரியை இல்லாமலும் சொல்லுவதும் சரியானதுதான். அந்த அடிப்படையில் அது ஒரு சரியான சொற்றொடர். இது இந்த அத்து இங்கு வந்ததனால் அது ஞாபகம் வந்தது. அது ஒரு பிரபலமான ஒரு சர்ச்சையாக இருந்தது. அதை சொல்லு. சரி ஐயா, நல்ல கருத்து. அடுத்து இன்னொரு பாடல் பார்த்து விடலாமா? நேரம் ஆகிவிட்டதா? இல்லை ஐயா, நேரம் முடிந்து விட்டது ஐயா. இப்போ ஒரு முறை எல்லாரும் படித்து விடுங்க. முடிச்சுக்கலாமா?